அழக கூட்டமே எம் பங்கிழி போக கண்டீரோ. ஊருக்கே விளக்கேத்தோ சூரியரே என் தாமரை பூவ கண்டீரோ. போன தச புரியலையே பொசுங்குதடிய மனசு உங்க மர கிளை தொங்க தூண்டுதடிய உசுறு நெருப்பாற்றில் புளிப்பாட்டி போனாயடி. ஊரூரா போகிற மேக கூட்டமே என் பங்கிழி போக கண்டியோ. போட்டு என்னை தானே பதிவாக்கி வச்சாடே பாதியிலே வீதி நிறுத்தவா. சிக்கி முக்கி கண்ணால் தானே தீயை பத்த வச்சாடே தீயில் என்னை வாட்டி எடுக்கவா. அவனாக பம்பா பாஞ்சிருந்த நினவு தப்பி சாஞ்சிருப்பேன். அவ காதல் பாம்பா பாஞ்சதனால் சிறுக சாகுறனே. கண்ணம்மா மனம் கல்லாமா பதில் நீ கூறம்மா. செக்கிழுக்கும் மாட்டை போல என்னை சுத்தி வந்தாயே செக்கில் என்னை ஆட்டி பார்ப்பதே. நீ எறும்ப கொன்னா கூட பாவம் ஒன்று சொன்னாயே என்னை கொன்னு மண்ணில் புதைப்பதே. என் நெஞ்சில வாழை வீசிருந்தா வீர மரணம் கிடைச்சிருக்கும். நீ முழுகிற வாழை வீசியதா இழந்து சாகுறனே. தாயம்மா இந்த காயந்தான் யாராதம்மா. ஊரூரா போகிற மேக கூட்டமே எம் பங்களி போக விளக்கேத்தும் சூரியரே என் தாமரை பூவ கண்டீரோ. போன தச புரியலையே புசுங்குதடிய மனசு உங்க மரகளை தொங்க தூண்டுதடிய உசு நெருப்பாற்றில் புளிப்பாட்டி போனாயே.